தீபாவளி வந்தது என் வீட்டுக்கு, கை முளைச்சு கால் முளைச்சு ஆடுது என் பாட்டுக்கு. கண்ணா கண்ணா மூச்சு என் கண்ணா பின்னா பேச்சு, பட்டம் பட்டம் பூச்சு என் பக்கம் வந்து போச்சு. இரவும் வருது பகலும் வருது எனக்கு தெரியல, இந்த அழகு சரிய மனசு எரிய கணக்கு புரியல. இரவும் வருது பகலும் வருது எனக்கு தெரியல, இந்த அழகு சரிய மனசு எரிய கணக்கு புரியல. Yeah.